மூன்று நிமிட தியானம். 10 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை. தலைப்பு: நீங்கள் மூன்று முறை அல்ல, இரண்டு முறை மட்டுமே மரிக்க வேண்டும். மனப்பாட வசனம்: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்பட மாட்டான். வெளிப்படுத்தல் 2:11. இன்றைய தியானம்: உலகம் மரணத்தை ஒரு இறுதியான முடிவாக கருதி அஞ்சுகிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது ஒரு நித்தியத்திற்கு செல்லும் பயணத்தை போன்றது. இதில் முதல் மரணம் மிக முக்கியமானது. அது ஞானஸ்நானத்தின் மூலம் பாவத்திற்கு மரிப்பதாகிய மரணம். நாம் தண்ணீரில் மூழ்கும்போது அது ஒரு உடன்படிக்கையின் கிரியை மட்டுமல்ல, பாவத்திற்கு அடிமையாக இருந்த பழைய மனிதனை நாம் வெறுத்து அவனை அழித்து அடக்கம் செய்கிறோம். இந்த முதல் மரணத்தை நாம் அடையாவிட்டால் நம்முடைய மீறுதல்களுக்காக நாமே பதில் சொல்லவும் தண்டனை அடையவும் வேண்டியிருக்கும். இரண்டாம் மரணம் என்பது இயற்கையாய் மனிதனுக்கு நிகழும் மரணம். இது எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டது. மனித சரீர இயல்பின்படி ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய ஒரு நியதி இது. பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு இது வெறும் ஒரு நித்திரை அல்லது ஒரு நிலை மாற்றம் மட்டுமே. இது முதிர்வயது, சுகவீனம் மற்றும் உலக போராட்டங்களின் முடிவாகும். மூன்றாம் மரணம் என்பது நரகத்தில் ஏற்படும் பாவத்திற்கான தண்டனையான நித்திய மரணம். இதிலிருந்து தப்புவதற்கே நாம் கிறிஸ்துவின் அன்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசிக்கு இந்த தலைப்பு ஒரு மாபெரும் வாக்குறுதியாகும். நீங்கள் பாவத்திற்கு மரிப்பதை தேர்ந்தெடுத்து முதல் மரணம், பின் இயற்கையாக மரிக்கும்போது இரண்டாம் மரணம், நீங்கள் அந்த பயங்கரமான மூன்றாம் மரணமாகிய நித்திய ஆக்கினையாகிய நரகத்திற்கு நித்திய மரணம் தப்புகிறீர்கள். கிறிஸ்துவில் மெய் விசுவாசம் கொண்ட விசுவாசி தன் மரணத்தை ஏற்கனவே சிலுவையிலும் திருமுழுக்கையிலும் முடித்துவிட்டான். நாம் விசுவாசத்துடன் உலகிற்கு மரிக்கிறோம், பரலோகத்தில் சொல்லன்னா மகிழ்ச்சியுடன் கண்விரிக்கிறோம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். இன்றைய மேற்கோள்: தனக்குத்தானே மரித்த மனிதனுக்கு கல்லறையைக் கண்டு அஞ்சுவதற்கு எதுவுமில்லை. பரிந்துரைக்கப்படும் புத்தகம் த கிரேட் டிவோர்ஸ், எழுதியவர் C.S. லூயிஸ். இந்த புத்தகத்தை படிக்க கீழே உள்ள இணைப்பை தொடரவும். ஜபம்: ஆண்டவரே, நான் ஒரு இயற்கை மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் நித்திய மரணத்தை சந்திக்க வேண்டியதில்லை என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று என் பெருமைக்கும் பாவங்களுக்கும் கடந்த காலத்திற்கும் நான் மரிக்க தீர்மானிக்கிறேன். என் ஞானஸ்நானம் பழைய மனிதனின் உண்மையான அடக்கமாகவும் என் வாழ்க்கை புதிய மனிதனின் உயிர்த்தெழுதலாகவும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து என் கடனை தீர்த்துவிட்டதால் நான் இனி என் பாவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆமேன். உங்களுக்கான ஒரு வார்த்தை: மூன்றாம் மரணத்தை குறித்து அஞ்சாதீர்கள். பாவத்திற்கு நீங்கள் ஏற்கனவே மரித்திருந்தால் உங்கள் பயணத்தின் கடினமான பகுதி ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் ஒருபோதும் முடிவற்ற நித்திய மகிழ்ச்சியாகிய பரலோக வாழ்வை நோக்கி செல்கிறீர்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி +91 9243183321.